பெண்மை கொண்ட மௌனம் பிரிந்தாலும் நெஞ்சில் சலனம். பெண்மை கொண்ட மௌனம் பிரிந்தாலும் நெஞ்சில் சலனம். ஓடி வந்து மாலை போட தேடுது மரணம். பேச வேண்டும் ஒரே தரம் பெண்மை கொண்ட மௌனம் பிரிந்தாலும் நெஞ்சில் சலனம். இருந்தாலும் நெஞ்சில் சலனம்.